பூங்கல நான் ஆளான தாமர ரொம்ப நாளாக தூங்கல அம்மி மீதிச்சும் நேக்கு எதுவும் இல்லை அந்த கவலை நோக்கு புரியவில்லை நான் தொட்டா என்ன சுட்டாவிடும் வாங்கோ அடக்கிட்டே வந்து முத்தம் ஒண்ணு தாங்கோ நான் ஆளான தாமர ரொம்ப நாளாக தூங்கல சொல்ல சொல்ல சொல்ல நில்லுங்கோ நான் ஆளான